والسلام أتمان أكملان على خير خلق الله أجمعين نبينا محمد وعلى آله وصحبه والتابعين وعلى سائر من اكتفى أثره واتبع منهجه إلى يوم الدين. معنا اليوم إن شاء الله تبارك وتعالى الحديث 24 عن أبي ذر الغفاري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه عز وجل أنه قال يا عبادي إني حرمت الظلم على نفسي وجعلته بينكم محرما فلا تظالموا يا عبادي كلكم ضل إلا من هديت فاستهدوني أهدكم يا عبادي كلكم جائع إلا من أطعمته فاستطعموني أطعمكم يا عبادي كلكم عار إلا من كسوته فاستكسوني أكسكم يا عبادي إنكم تخطئون بالليل والنهار وأنا أغفر الذنوب جميعا فاستغفروني أغفر لكم يا عبادي إنكم لن تبلغوا ضري فتضروني ولن تبلغوا نفعي فتنفعوني يا عبادي لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم كانوا على أتقى قلب رجل واحد منكم ما زاد ذلك في ملكي شيئا يا عبادي لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم كانوا على أفجر قلب رجل واحد منكم ما نقص ذلك من ملكي شيئا يا عبادي لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم قاموا في صعيد واحد فسألوني فأعطيت كل واحد مسألته ما نقص ذلك مما عندي إلا كما ينقص المخيط إذا أدخل البحر إنما هي يا عبادي إنما هي أعمالكم أحصيها لكم ثم أوفيكم إياها فمن وجد خيرا فليحمد الله ومن وجد غير ذلك فلا يلومن إلا نفسه. Donc aujourd'hui nous avons le hadith numéro 24, donc un hadith qui est un peu long. Abu Dharr al-Ghifari radiallahu anhu transmet le hadith d'entre ceux que le prophète sallallahu alayhi wa sallam rapporte directement d'Allah subhanahu wa ta'ala. Allah nous dit ô mes serviteurs, je me suis à moi-même interdit l'injustice, de même que je l'interdis entre vous, aussi ne vous livrez pas à l'injustice les uns envers les autres. Ô mes serviteurs égarés, vous l'êtes tous excepté celui que je guide, demandez-moi donc de vous guider, je vous guiderai. Ô mes serviteurs affamés, vous l'êtes tous excepté celui que je nourris, sollicitez donc de moi votre nourriture, je vous nourrirai. Ô mes serviteurs nus, vous l'êtes tous excepté celui que j'ai vêtu, demandez-moi donc de vous vêtir, je vous habillerai. Ô mes serviteurs, vous péchez la nuit et le jour, et c'est moi qui pardonne tous les péchés, implorez donc mon pardon, je vous pardonnerai. Ô mes serviteurs, vous ne saurez me nuire et vous ne sauriez m'être utile en cherchant mon profit. Ô mes serviteurs, si du premier au dernier d'entre vous des hommes et les djinns tous se trouvaient avoir un cœur aussi pieux que le cœur le plus pieux d'entre vous, cela n'ajouterait rien à mon royaume. Ô mes serviteurs, si du premier au dernier d'entre les hommes et les djinns tous se trouvaient assemblés en un seul endroit et m'imploraient, j'accorderais à chacun sa demande et cela ne diminuerait en rien ce que je possède, telle l'aiguille plongée dans la mer ne diminue rien de celle-ci quand on la retire. Ô mes serviteurs, ce sont vos actes dont je tiens compte et c'est selon eux que je vous rétribuerai. Aussi, celui qui en récoltera du bien, qu'il loue Allah. Quant à celui qui recueillera autre chose que cela, qu'il ne s'en prenne qu'à lui-même. Hadith rapporté par Muslim. Rawi hadal hadith wa Abu Dharr al-Ghifari. ذكرنا ترجمته رحمه الله رضي الله عنه عند حديث اتق الله حيثما كنت. فهذا القول قاله النبي صلى الله عليه وسلم لأبي ذر ولمعاذ رضي الله عنه. وأبو ذر كنيته ما اسمه؟ لا اسمه أبو ذر كنيته ولو اسم كن إخوان تجتمعوا لجزكم بخير بارك الله فيك. ولهذا الإخوان يعني من المهم يكون عندكم كتاب. كان في الدروس الأولى الإخوان تبارك الله كيجيبوا يعني هذا الكتاب معهم، ومع الوقت تركوا الكتب في بيوتهم. لا، جيبوا الكتب حتى تتابعوا معنا. هذا أحاديث النبي صلى الله عليه وسلم، يعني أفضل كتب يمكن أن تشتروا يعني كتب التي تعتني بما جعل الله وجعل النبي صلى الله عليه وسلم. فحاولوا أن تتابعوا مع الكتاب. اسمه جندب بن جنادة، جندب ابن جنادة كان ذكره المؤلف رحمه الله. الغفاري ومن بني غفار، قبيلة من قبائل العرب ما بين مكة والشام، فأبو ذر رضي الله عنه من الأوائل الذين أسلموا واتبعوا دين النبي صلى الله عليه وسلم. وقصته يعني مشهورة، قصة إسلامه ذكرناها عند حديث اتق الله حيثما كنت. وكان لما أسلم خرج من عند النبي صلى الله عليه وسلم يصرخ بأعلى صوته أشهد أن لا إله إلا الله وأن محمد رسول الله. فضربته قريش ودافع عنه العباس رضي الله عنه عم النبي صلى الله عليه وسلم، وقال لهم ألا ترون أنه من غفار، وأن غفار في طريقكم في تجارتكم إلى الشام، لأن قريشا كانت لهم تجارة يسافرون مرتين في سنة، مرة في الصيف ومرة في الشتاء. ولذا ذكر الله سبحانه وتعالى في قوله رحلة الشتاء والصيف، في الشتاء كانوا يسافرون إلى اليمن، وفي الصيف يسافرون إلى الشام. فغفار ما بين مكة والشام. يقول عن النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه عز وجل أنه قال يا عبادي. هذا النوع من الأحاديث ماذا يسمى؟ الحديث القدسي. الحديث القدسي أو القدسي، من يقول القدسي أو الحديث القدسي، ومن يقول الحديث الإلهي، لأن الله عز وجل هو الذي يتكلم في هذه الأحاديث. طيب ما الفرق بين الحديث القدسي وبين القرآن؟ كلاهما من كلام الله سبحانه وتعالى، كلاهما من كلام الله سبحانه وتعالى، ولكن القرآن كلام الله لفظا ومعنى، أما الحديث القدسي المعنى من الله سبحانه وتعالى واللفظ من النبي صلى الله عليه وسلم. والفرق كذلك بين الحديث القرآن والحديث القدسي أن القرآن قطعي الثبوت، فلا يختلف المسلمون في ثبوت القرآن، بل من شك في ثبوت القرآن كفر، بخلاف الأحاديث القدسية. الأحاديث القدسية فيها الصحيح وفيها الحسن وفيها الضعيف مثل سائر الأحاديث. كذلك من الفروق بين القرآن والحديث القدسي أن القرآن متعبد بتلاوته، الشخص يتعبد لله سبحانه وتعالى بمجرد التلاوة. يقول النبي صلى الله عليه وسلم من قرأ حرفا من كتاب الله فله به حسنة، والحسنة بعشر أمثالها، لا أقول ألف لام ميم حرف، ولكن ألف حرف ولام حرف وميم حرف. أما الحديث القدسي لا يتعبد الإنسان بقراءة الأحاديث القدسية، لا يجر على كل حرف مثل القرآن، إنما الإنسان يقرأ الأحاديث القدسية حتى أن يتفقه في الدين، ولكن لا يجر على مجرد القراءة. وكذلك من الفروق أن الحديث القدسي لا يجزئ في الصلاة، لا يجزئ شخص أن يقرأ الحديث القدسي في الصلاة ويقول أنه من كلام الله سبحانه وتعالى، لا يقرأ في الصلاة إلا القرآن. وكذلك التحدي، الله عز وجل تحدى العرب والمشركين في زمان النبي صلى الله عليه وسلم أن يأتوا بسورة من مثله، وأقصر سورة في القرآن سورة الكوثر، ولكن التحدي لم يحصل بالحديث القدسي، لأن اللفظ من النبي صلى الله عليه وسلم. ولهذا تلاحظون أن الحديث القدسي يروى بالمعنى كذلك يجوز أن تقول حديثا قدسيا بالمعنى ولكن هل يجوز أن تقول آية بالمعنى لا يجوز القرآن لا بد أن تأتي بلفظه كما هو لا تأتي بالفاء في محل الواو لا تأتي بالرب مكان الله لا تأتي بالنبي في محل الرسول القرآن لابد أن تتلى الآيات كما جاءت في كتاب الله سبحانه وتعالى Donc le hadith est rapporté par Abu Dharr al-Ghifari On avait cité sa biographie son histoire brièvement donc dans parce qu'on a déjà passé un hadith où il était celui qui avait rapporté le hadith c'était le hadith numéro 18 donc où le prophète sallallahu alayhi wa sallam dit pour que tu sois crains Allah ittaqillah haythuma kunt donc Abu Dharr comme on avait dit c'était sa kunya et son nom c'est Jundub ibn Junada il est de la tribu de Rifar. Rifar, donc, qui est une tribu qui se trouve entre la Mecque et Sham. Donc, Sham, la Syrie et tout ce qui est autour. On avait cité que donc il fait partie des premières personnes qui ont suivi le prophète sallallahu alayhi wa sallam à la Mecque. Et que lorsque il a embrassé l'islam, il est sorti et a crié de haute voix à la Mecque. Ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan rasulullah. En entendant cela, les associateurs de Quraysh lui sont tombés dessus et l'ont battu à mort. Et celui qui l'a défendu, c'est l'Abbas, radiallahu anhu, alors qu'il n'était pas musulman à l'époque. Il a défendu Abu Dharr en disant aux associateurs, il est de Rifar et vos commerces en direction de Sham passent par Rifar. Donc en battant cet homme, il se peut que il vous vole lorsque vous envoyez donc des caravanes vers Sham. Donc les associateurs ils avaient deux voyages par an pour leur commerce, un voyage en été et un voyage en hiver. Donc c'est ce qui a été cité dans Surat Quraysh parce qu'Allah subhanahu wa ta'ala dit "Rihlat ash-shita'i was-sayf", c'est-à-dire leur voyage en hiver et leur voyage en été. En été, ils allaient vers le Yémen au sud. Non, en été, ils allaient vers le Sham, au nord, et en hiver, ils allaient vers le Yémen, au sud. Donc, il est de Rifar, radiallahu anhu. Il nous dit, donc, selon le prophète, sallallahu alayhi wa sallam, qui rapporte directement d'Allah. Donc, ça, c'est un hadith qu'on appelle hadith Qudsi, un hadith divin. Donc, il y a des hadiths que l'on appelle des hadiths divins. Donc c'est ce que le prophète sallallahu alayhi wa sallam rapporte d'Allah subhanahu wa ta'ala. Donc il y en a plusieurs hadiths divins. La différence entre le hadith divin et le Coran. Il y en a qui vont dire que c'est la même chose. Les deux c'est la parole d'Allah subhanahu wa ta'ala. Non, il y a quelques différences. La première des différences, c'est que le Coran, c'est la parole d'Allah subhanahu wa ta'ala dans le sens... Dans les mots, dans les lettres, tout est la parole d'Allah subhanahu wa ta'ala dans le Coran. Le hadith al-Qudsi, le sens du hadith, c'est la parole d'Allah, mais la parole, c'est la parole du prophète sallallahu alayhi wa sallam. C'est pour ça que vous verrez que le hadith al-Qudsi, il est parfois rapporté seulement avec son sens. Vous pouvez trouver un hadith al-Qudsi dans Muslim, le même hadith dans un autre livre, avec des différences dans les phrases, dans l'ordre des mots. Également, le Coran, ثَابِتُ قَطَيُّ الثُّبُوتُ, c'est-à-dire le Coran, c'est le plus haut degré d'authenticité. Il n'y a aucun musulman qui doute sur l'authenticité du Coran, du début jusqu'à la fin. Et celui qui refuse de croire à une seule lettre du Coran, à une sourate, il n'est plus musulman. Contrairement au hadith Qudsi. Hadith Qudsi, il se peut qu'un savant il vienne et nous dise dans ce hadith, il n'est pas authentique. Admettons en observant la chaîne de transmission, il dit ce hadith Qudsi n'est pas authentique et il le rejette. Hadith Qudsi, les savants s'occupent du hadith Qudsi comme ils s'occupent des autres hadiths. Donc en observant les chaînes de transmission, et ils refusent parfois certains hadiths. Également, le Coran, le musulman, il adore Allah subhanahu wa ta'ala. Le simple fait de lire le Coran, c'est une adoration. Donc la personne a une récompense seulement pour la seule lecture du Coran. Le prophète sallallahu alayhi wa sallam, il nous dit, celui qui lit une lettre du Coran, il aura une hasana, une bonne action, qui sera divisée par 10. Le prophète nous dit ensuite, je ne vous dis pas que alif la mim est une lettre, mais alif est une lettre, lam est une lettre, et mim est une lettre. Le hadith est dans As-Sunan, Sunan Tirmidhi et d'autres. Contrairement au hadith, lorsqu'on lit le hadith, c'est pourquoi ? Hein ? C'est pour se renseigner donc sur la sunna du prophète sallallahu alayhi wa sallam. On ne lit pas des hadiths seulement pour avoir une récompense. Admettons une personne qui ne comprendrait rien à l'arabe, mais qui sait seulement déchiffrer les lettres. Je lui donne ce hadith-là. Il le lit du début jusqu'à la fin. Est-ce qu'elle a une récompense ? Hein ? Le Coran, il est récompensé pour sa seule lecture. Le hadith, on n'est pas récompensé pour la seule lecture. On est récompensé pour notre intention en lisant cela. On a l'intention donc de comprendre la religion. C'est la différence entre les deux. Le Coran, même si la personne, elle ne comprend rien à ce qu'elle récite, elle est récompensée pour le seul fait de lire le Coran. Si en plus elle médite, si en plus elle met en application, elle aura encore une plus grande récompense. Mais la seule lecture, elle est récompensée pour cela. Également, le Coran est descendu comme Allah subhanahu wa ta'ala a fixé un affront et un challenge aux associateurs qui viennent avec une seule sourate semblable à celle du Coran. Fa'tu bi suratin min mithlihi. Et cela n'est pas valable pour le hadith al-Qudsi. Jamais personne n'a dit que également il faut qu'ils viennent avec un hadith semblable au hadith al-Qudsi. Et d'autres également, différences. Par exemple, le Coran, il faut être en état d'ablution pour le toucher. Contrairement au hadith Qudsi, la personne ne peut ne pas avoir cette ablution. Et malgré cela, toucher ces choses-là. Et il y a d'autres différences. Idhan, ya ibadi. Allah Azza wa Jal fi hadha al-hadith yunadi. Qabla dhalik, man yasma'u hadha al-hadith li awwal marra. Qui sait que c'est la première fois qu'il entend ce hadith ? نعم ولا لا ماشي إما أول مرة وفيت سمعته ها هذا حديث مشهور إذن يقول يا عبادي ينادي الله سبحانه وتعالى عباده وهذا أعم من مجرد نداء للمسلمين فإن الله عز وجل في هذا الحديث ينادي عباده كلهم المؤمن والكافر لأن كل الناس عبيد لله سبحانه وتعالى وكل من في السماوات والأرض إلا أتي الرحمن عبدا كل شيء عبيد لله سبحانه وتعالى والنداء بالعبودية يعني والنداء بأفضل المقامات إن الله عز وجل لما يريد أن يمدح شيئا وأن يمنح نبيه صلى الله عليه وسلم يصفه بالعبودية قال الله سبحانه وتعالى سبحان الذي أسرى بمحمد بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى وفي الدعوة إلى الله وأنه لما قام عبد الله يدعوه كادوا يكونون عليه لبدا وكذلك في التحدي فإن كنتم في شك مما نزلنا على عبدنا ففي التحدي في القرآن وفي الإسراء وفي الدعوة إلى الله سبحانه وتعالى رب العالمين يصف النبي صلى الله عليه وسلم بالعبودية هو أفضل المقامات بل العبادة كما لا يخفى عليكم يعني هو الغاية الأسماء والغاية الوحيدة من خلق الإنس والجن وما خلقت الجن والإنس إلا ليعبدون كان الله عز وجل يذكر الناس ب سبب وغاية إيجادهم وخلقهم يقول يا عبادي إني حرمت الظلم على نفسي وجعلته بينكم محرما فلا تظالموا يقول إني حرمت الظلم على نفسي ففي آية كثيرة في كتاب الله سبحانه وتعالى تجدنا الله سبحانه وتعالى منزه عن الظلم ولا يظلم ربك أحدا إن الله لا يظلم مثقال ذرة وما ربك بظلام للعبيد إلى غير ذلك. فالآيات كثيرة في القرآن. طيب في القرآن تجدون أن الله سبحانه وتعالى يصف نفسه بصفات عديدة وأحيانا ينزه نفسه عن بعض الصفات ولا لا؟ مثلا الله عز وجل كتب على نفسه الرحمة، الرحمة صفة لله سبحانه وتعالى، وكذلك السمع والبصر، وكذلك العلم والحياة والكلام والوجه واليد إلى غير ذلك. فالصفات كثيرة، هذه تسمى بصفات ثبوتية، الله سبحانه وتعالى أثبت لنفسه هذه الصفات. وهناك صفات منفية، فالله عز وجل ينفي عن نفسه بعض الصفات، منها الظلم، وما إن الله لا يظلم مثقال ذرة مثلا، وكذلك نفى عن نفسه الولد، ونفى عن نفسه السنة والنوم، لا تأخذه سنة ولا نوم، العجز كذلك، وما كان الله ليعجزه من شيء في السماوات ولا في الأرض إلى غير ذلك، وكذلك اللغوب، وما مسنا من لغوب. طيب، إذا أثبت رب العالمين لنفسه صفة فهذا واضح، ولكن إذا نفع عن نفسه صفة فهو لإثبات ضده، مش مفهوم؟ إذا نفى الله سبحانه وتعالى عن نفسه الظلم فهو لإثبات كمال العدل، إذا نفى الله سبحانه وتعالى عن نفسه السنة والنوم فهو لإثبات كمال قيوميته وحياته، إذا نفى الله سبحانه وتعالى عن نفسه اللغوب والتعب فهو لإثبات كمال قدرته وقوته سبحانه وتعالى، واش مفهوم؟ لأن مجرد النفي ماشي مدح، ولا لا؟ ليس بمدح، لو نفيت عن أحد هذا الشيء فليس بمدح، ولا لا؟ المدح وحتى تثبت كمال الضد. طيب لو قلت لكم هذا الجدار لا يظلم، ها؟ واش مدحته؟ لا مدح، لأنه أصلا غير قادر على الظلم، غير قادر على الظلم، فلا بد الإثبات أن يكون الشخص قادرا، أن يكون قادرا على الظلم، ومع ذلك يعني نفينا عن هذا الظلم لإثبات كمال العدل. يقول إني حرمت الظلم على نفسي وجعلته بينكم محرما. فالظلم كما حرم الله سبحانه وتعالى على نفسه فإنه حرمه بين العباد، والظلم بالنسبة للعبد ثلاثة أنواع: الظلم الأكبر الذي هو الشرك. قبل ذلك ما تعريف الظلم؟ أن يتعدى على غيره. الظلم تعريفه أن تجعل الشيء في غير موضعه، جعل الشيء في غير موضعه، هذا هو الظلم. فالظلم الأكبر أن تجعل العبادة في غير الله سبحانه وتعالى. والظلم يعني كثيرا ما يأتي في القرآن بمعنى الشرك. قال الله سبحانه وتعالى: الذين آمنوا ولم يلبسوا إيمانهم بظلم ولم يلبسوا الذين آمنوا ولم يلبسوا إيمانهم بظلم أولئك لهم الأمن وهم مهتدون. الظلم هنا بمعنى الشرك. وكذلك يقول الله عز وجل على لسان لقمان: يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم. وقال تعالى: والظالمون هم الكافرون. هذا هو الظلم الأكبر. الظلم النوع الثاني من الظلم ظلم الإنسان نفسه بالمعاصي. شخص يظلم نفسه يرتكب ما حرمه الله سبحانه وتعالى فيظلم به نفسه. والنوع الثالث وهو المراد هنا هو ظلم العباد بعضهم بعضا، إما أن يفرط في حقوقهم أو يعني يفرط في واجب يعني في أداء حقوقهم، أو يأخذ يعني ما هو في ملكهم إلى غير ذلك. وهو المراد لقول الله عز وجل: فلا تظلم يعني بينكم. قال الله سبحانه وتعالى: تقتله الفئة الظالمة في عهد الخليفة المعاوية. تقتله، قال ذلك في عمار، تقتله الفئة الظالمة الباغية. الظالمة هي اللي جت مع معاوية ضد سيدنا علي بن أبي طالب. نعم، فئة الظالمة. هذا إخبار النبي صلى الله عليه وسلم. ولهذا العلماء ماذا يقولون في عصرنا الحاضر؟ يقول: الحق كان مع علي. الحق كان مع علي. النبي صلى الله عليه وسلم يقول: تقتله الفئة الباغية. هي هو الظلم. فيقول: الحق كان مع علي. أنا عمار كان مع علي رضي الله عن الجميع. فلا تظلم. النبي صلى الله عليه وسلم حذر من الظلم، ظلم العباد. يقول النبي صلى الله عليه وسلم: الظلم ظلمات يوم القيامة، كما في الصحيحين. وكذلك يقول النبي صلى الله عليه وسلم: المسلم أخو المسلم، لا يظلمه ولا يحقره ولا يخذله، لا يخذله ولا يحقره ولا يظلمه. التقوى ها هنا، وسيأتينا الحديث في المبعث. فيجوز الظلم بأي نوع من الأنواع. Donc le prophète صلى الله عليه وسلم il nous dit ce qui rapporte de son Seigneur subhanahu wa ta'ala aux mes serviteurs: je me suis à moi-même interdit l'injustice, de même je l'interdis entre vous, ainsi ne vous livrez pas à l'injustice les uns envers les autres. Donc Allah subhanahu wa ta'ala appelle ses serviteurs. Donc ses serviteurs, ça englobe tout le monde, les musulmans et les non-musulmans. Le fait que tout le monde est serviteur d'Allah subhanahu wa ta'ala. Donc comme si Allah subhanahu wa ta'ala, premièrement, il rappelait aux gens le but de leur création, en leur disant: ya ibadi. Le fait que ils ont été créés donc pour servir Allah subhanahu wa ta'ala et pour l'adorer. Allah il dit: wa ma khalaqatul jinna wal insa illa liya'budun. J'ai créé les hommes et les démons que pour m'adorer. Et également, lorsque Allah subhanahu wa ta'ala parle de son serviteur à l'appelant abd, c'est une éloge. C'est une éloge. Pour ça que vous verrez que Allah subhanahu wa ta'ala a parlé de son prophète dans les meilleures des situations en l'appelant abd. Parce qu'il a parlé de l'Isra ou le Mi'raj. Dans surat al-Isra, il a dit: subhanalladhi asra bi'abdi. C'est-à-dire, gloire à Allah subhanahu wa ta'ala qui a fait voyager la nuit son serviteur, abdi. Également dans surat al-Jin, lorsqu'il parle donc de le fait da'wa, wa annahu lamma qama 'abdullahi yad'u. Lorsque donc son serviteur s'est levé pour l'appeler. Également, lorsque Allah subhanahu wa ta'ala parle du Coran: fa in kuntum fi shakkin mimma nazzalna ala 'abdina. Si vous êtes dans le doute sur ce qu'on a fait descendre à notre serviteur, venez alors avec une sourate semblable. Bref, dans les meilleurs des moments, Allah subhanahu wa ta'ala parle de son prophète en l'appelant serviteur sallallahu alayhi wa sallam. Il nous dit, je me suis moi-même interdit l'injustice. Donc dans le Coran et dans la sunna du prophète sallallahu alayhi wa sallam, vous verrez qu'Allah subhanahu wa ta'ala se décrit par des attributs, très nombreux attributs. Et ça, c'est la majeure partie des versets. Lorsqu'Allah subhanahu wa ta'ala s'attribue quelque chose. Par exemple, la miséricorde. Par exemple, l'ouïe. Par exemple, la vue. Par exemple, le visage. Par exemple, également la force, la puissance, la hauteur. Donc ces choses-là, Allah subhanahu wa ta'ala se les est attribuées à lui-même. Bien sûr, d'une manière qui est propre à Allah subhanahu wa ta'ala. Laysa kamithlihi shay'un wa huwa as-sami'ul basir. Et dans d'autres versets, vous trouverez qu'Allah subhanahu wa ta'ala se dégage et éloigne de lui certains attributs. Comme par exemple l'injustice. Wa ma rabbuka bidhallamin lil'abid. Ton Seigneur ne commet pas d'injustice envers ses serviteurs. Inna Allah la yadhlimu mithqala dharra. Allah n'est pas injuste, ne serait-ce que le poids d'un atome. Donc les versets sont très nombreux. Donc ce qu'Allah subhanahu wa ta'ala s'attribue lui-même, c'est ce qu'on appelle en arabe as-sifatu al-thubutiyya, ou bien muthbata. C'est-à-dire ce qu'Allah subhanahu wa ta'ala s'attribue à lui-même. Et ce qu'il sait. Ce qu'il a écarté donc de lui-même, qu'on appelle as-sifat al-manfiyya. Donc c'est les sifat qu'on appelle donc réfutés. Comme l'injustice, comme al-walad, un enfant, comme également le sommeil, comme également la fatigue. Donc toutes ces choses-là, Allah subhanahu wa ta'ala se les a écartés de lui-même. Mais pourquoi il fait cela? C'est pour en fait attester et s'attribuer l'inverse de ses attributs. Alors lorsqu'Allah subhanahu wa ta'ala dit donc qu'il n'est pas injuste, c'est pour s'attribuer à lui-même l'inverse, qui est donc la justice. Lorsqu'Allah subhanahu wa ta'ala dit que ni la somnolence ni le sommeil l'atteignent, c'est pour s'attribuer à lui-même une vie parfaite. Lorsqu'il nous dit que la fatigue ne l'atteint pas, c'est pour montrer donc sa force et sa puissance, etc., etc. Parce que le seul fait donc donc d'écarter cela d'Allah subhanahu wa ta'ala, ce n'est pas une louange en soi. Le seul fait donc de nier quelque chose, ce n'est pas une louange jusqu'à ce qu'on attribue l'inverse donc de ces choses-là. C'est clair ou pas? Au fond. إذن يقول يا عبادي إني حرمت الظلم على نفسي وجعلته بينكم محرما. Donc les versets qui prouvent qu'Allah subhanahu wa ta'ala n'est pas injuste sont très nombreux dans le Coran. بقدرته على الظلم. Également, pour qu'également ce soit une louange, il faut que la personne soit capable. C'est pour ça qu'on a donné l'exemple du mur. Il faut que la personne, pour que ce soit une louange, il faut que la personne soit capable d'être injuste. C'est pour ça que lorsqu'on dit qu'Allah subhanahu wa ta'ala n'est pas injuste, c'est une louange. Si par exemple on dit le mur, il n'est pas injuste, ce n'est pas une louange. Pourquoi? Parce qu'il n'en est pas capable. Il n'est pas capable de l'injustice. Et également, il faut donc, c'est pour attribuer l'inverse de cela. Donc, et le prophète, et je l'ai rendu interdit entre vous. Donc, il a également l'injustice est interdite entre les serviteurs. Aussi, ne vous livrez pas à l'injustice les uns envers les autres. L'injustice en ce qui concerne les serviteurs est de trois sortes. La première sorte, c'est la grande injustice, qui est l'association. Donc celui qui commet de l'association, il est tombé, il est injuste. Du fait que l'injustice, c'est quoi? C'est le fait de mettre les choses ailleurs qu'à l'endroit auquel elles sont destinées être. C'est l'inverse de l'hikma. Donc la personne qui commet de l'association, elle a mis l'association à un endroit où elle ne devrait pas être. Le fait que l'adoration est seulement pour Allah subhanahu wa ta'ala. Et en même temps, la personne a comparé le créateur à la créature. Quelle plus grande injustice. C'est pour ça que vous trouvez dans le Coran qu'Allah subhanahu wa ta'ala appelle l'association par vol. Alladhina amanu wa lam yalbisu imanahum bi dhulmin ulaika lahum al-amnu wa hum muhtadun. Ne ternissent pas leur âme par l'injustice, qui est l'association, ils se seront alors en sécurité et seront guidés. Lorsque les compagnons radiallahu anhum ont entendu ce hadith, shaqqa al-amru alayhim, qalu wa man minna lam yadhlim nafsa. On dit qui d'entre nous n'a pas commis de l'injustice à sa propre personne. Le prophète leur a dit, ce n'est pas comme vous pensez, n'avez-vous pas entendu le serviteur vertueux, c'est-à-dire l'Uqman, c'est-à-dire l'association est une grande injustice. Ça c'est la grande injustice. La deuxième injustice, c'est lorsque l'homme se fait de l'injustice à lui-même par les péchés. Et la troisième sorte d'injustice, donc, c'est l'injustice qu'il y a entre les serviteurs. Donc lorsque les gens prennent des droits des autres, ou bien ne leur donnent pas ce qu'ils méritent comme droit. Donc cela est également interdit, et c'est le prophète sallallahu alayhi wa sallam nous dit « Al-dhulm dhulumatun yawm al-qiyam ». L'injustice, ce sera des ténèbres yawm al-qiyam pour les gens qui ont été injustes. Également, le prophète sallallahu alayhi wa sallam dit que le croyant est frère du croyant, il ne doit ni le trahir, ni être injuste envers lui, et ni le mépriser. Al-muslimu akhul muslim, la yakhzuluhu, wa la yazlimuhu, wa la yahqiru. Thumma qal, ya ibadi, kullukum dalun. إلا من قد يقول قائل كيف يكون الظلم محرما وقد خلقه الله سبحانه وتعالى ولا لا عز وجل قد خلق أفعال عباد والله خلقكم وما تعملون كيف يكون الله سبحانه وتعالى يعني يحرم هذا وقد خلق قبل كل شيء الله عز وجل قد خلق جميع أفعال العباد من الخير والشر ولكن الله عز وجل لا يوصف بالقبائح التي يرتكبها العباد الله عز وجل لا يوصف إلا بأفعاله فالأمور التي يفعلها العباد هم الذين يوصفون بها ولهذا لا يجوز الإنسان أن يصف الله سبحانه وتعالى بالأمور القبيحة وهذا موجود حتى في القرآن إذا كانت الأمور طيبة فإن الله سبحانه وتعالى يصف بها وإذا جاءت الأمور القبيحة فإن القرآن يصفها للعباد مثال ذلك قال الله عز وجل وإن أدري أشر أريد بمن في الأرض أم أراد بهم ربهم رشدا لما ذكر الرشد أضافه إلى الله ولما ذكر الشر قال أريد بمن في الأرض إبراهيم عليه السلام الذي خلقني فهو يهديني والذي يطعمني ويسقين وإذا مرضت فهو يشفي طيب المرض ألم يخلقه الله سبحانه وتعالى ولكن لا يقال أن الله سبحانه وتعالى أمرضني فالله عز وجل لا يصف بهذه الأمور إذن يقول يا عبادي كلكم ضال إلا من هديته فاستهدوني أهدكم. كلكم ضال هذا عام لجميع الناس من الإنس والجن، إلا من هديته فاستهدوني أهدكم. قد يقول قائل كيف يقول الله عز وجل كلكم ضال هنا والنبي صلى الله عليه وسلم يقول كل مولود يولد على الفطرة فأبواه يهودانه وينصرانه ويمجسانه. هناك حديث قدسي في صحيح مسلم عند عياض بن حمار قال النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه إني خلقت عبادي حنفاء كلهم، يعني على الحنيفية دين إبراهيم عليه السلام، فاجتالتهم الشياطين فحرمت عليهم ما أحللت لهم وحللت عليهم ما حرمت لهم وأمرتهم أن يشركوا بما لم أنزل به سلطانا. طيب كنا معارضة في هذا الحديث كلكم ضال، وفي حديث آخر كل مولود يولد على الفطرة. شنو الجواب؟ هذا ذكرناه في الإخوان اللي يحضروا معنا في سورة الضحى لما قال الله عز وجل ووجدك ضالا فهدى. مثلا ما تعرفش كيفاش تعبد الله، لكن ما تعرفش ذكرنا في سورة الضحى أن الضلال له ثلاثة إطلاقات، ثلاث معاني. الإطلاق الأول هو الذهاب عن العلم الحقيقي، شخص ما عنده شيء، عدم العلم، هذا هو الضلال، وهو معنى قول الله ووجدك ضالا فهدى. المعنى الثاني الضلال هو الانحراف عن الدين. لا يقال النبي صلى الله عليه وسلم كان منحرفا عن الدين، هذا هو، ولكن هو المعنى في بعض الآيات كما قال الله عز وجل غير المغضوب عليهم ولا الضالين. والمعنى الثالث هو الدفن والغيبة كما قال الله تعالى وقالوا أئذا ضللنا في الأرض أئنا لفي خلق جديد، أئذا دفننا في سورة السجن، أئذا دفننا في الأرض أئنا لفي خلق جديد. فيكون المراد هنا عدم العلم. الإنسان يعني يخلق على الفطرة على الإسلام، ولكن مع ذلك ليس له علم بالإسلام، فلا بد أن يتعلم الإسلام. والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون. فالإنسان يخلق على الفطرة على استعداد لقبول الإسلام والتهيؤ للدخول في الإسلام، ولكن لا بد أن نتعلم. واش مفهوم هذا الكلام؟ حتى غير المسلمين، حتى غير المسلمين لهم قبول الإسلام في الفطرة. ابن يهودي إيه نعم، ولكن لا يتعلم الإسلام، ولكن هذا أبواه يهودانه وينصرانه، وإلا كل مولود مولود لقبول الإسلام. فمعنى الضلال هنا هو عدم العلم، عدم العلم حتى نجمع بين النصوص. فاستهدوني أهدكم، الله عز وجل يطلب منا ويأمرنا بطلب الهداية، فلا بد للمؤمن أن يطلب من الله سبحانه وتعالى الهداية، فنحن أحوج إلى الهداية من حاجتنا إلى الشرب والأكل. ألا ترون أن المسلم الذي يصلي يردد في كل صلاة وفي كل ركعة اهدنا الصراط المستقيم، فنحن يعني بحاجة شديدة إلى هداية الله. فمن أني هداه الله سبحانه وتعالى إلى اتباع الصراط المستقيم فقد أني حاز الدنيا وما فيها. وقال يقول الله عز وجل من يهدي الله فهو المهتدي ومن يضلل فأولئك هم الخاسرون. وكذلك يقول في المقابل من يضلل الله فلا هادي له. فالمؤمن لابد أن يسأل من الله سبحانه وتعالى الهداية. وكذلك كان النبي صلى الله عليه وسلم سئلت عائشة رضي الله عنها بماذا كان النبي صلى الله عليه وسلم يفتتح صلاته بالليل. الصحابة يسألون أم المؤمنين عائشة رضي الله عنها بماذا كان النبي صلى الله عليه وسلم يفتتح صلاته بالليل حتى يقتدوا به صلى الله عليه وسلم. فقالت كان يقول اللهم رب جبرائيل وميكائيل وإسرافيل فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون اهدني لما اختلف فيه من الحق بإذني إنك تهدي من تشاء إلى صراط مستقيم. النبي صلى الله عليه وسلم كما تعلمون كان يقوم الليل كل جدد الوضوء تتوضأ وترجع نشيطا إن شاء الله. فالنبي صلى الله عليه وسلم كما تعلمون كان يصلي من الليل كان يواظب على قيام الليل لقول الله تبارك وتعالى يا أيها المزمل قم الليل إلا قليلا. فكان يفتتح صلاته بهذا الدعاء الذي ذكرناه وفي الصحيحين. وكذلك العاطس يدعى له بالهداية فلما يعطس أحدكم يقول الحمد لله فيقول الذي سمعه يرحمك الله فيجيبه يهديكم الله ويصلح بالكم فيدعو لهذا الذي دعا له بالرحمة بالهداية. وكذلك الحسن بن علي رضي الله عنهما لما علمه النبي صلى الله عليه وسلم قنوت الوتر ماذا يقول الإنسان في قنوت الوتر؟ اللهم اهدينا في من هديت. اللهم طيب اللهم اهدينا لكن الشخص إمام ولا يقول اللهم اهدني. اللهم اهدني في من هديت وعافني في من عافيت. فأول شيء يطلب الهداية. فطلب الهداية أمر مهم. النبي صلى الله عليه وسلم كان يقول اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. النبي صلى الله عليه وسلم دائما يقدم الهدى على أي شيء. Donc la deuxième phrase c'est ô mes serviteurs vous êtes tous égarés excepté celui que je guide. Demandez-moi donc je vous guiderai. Demandez-moi donc je vous guiderai. Donc Allah subhanahu wa ta'ala dit ici que tous ses serviteurs sont égarés sauf ceux qu'il a guidés et leur ordonne ensuite donc de lui demander d'être guidé afin qu'il les guide. Il y en a beaucoup qui vont dire comment Allah subhanahu wa ta'ala dit ici que tout le monde est égaré alors que dans d'autres hadiths le prophète sallallahu alayhi wa sallam il nous dit que chaque nouveau-né naît sur ce qu'on appelle Al-Fitra, la nature originelle qui est l'islam, et que ce sont ses parents qui le rendent chrétien ou bien juif ou bien majous, les mages, non les mages, ou bien bref, le majous c'est ceux qui adorent le feu, Bref, il nous dit que tout enfant, tout nouveau-né, naît donc sur cette nature originelle qui est l'islam et que c'est ses parents qui donc l'égarent. Dans notre hadith Iyad ibn Himar, dans le muslim également, qui est également un hadith Qudsi, hadith divin, Allah subhanahu wa ta'ala nous dit « Inni khalaqtu ibadi hunafa'a kullahu » J'ai créé mes serviteurs tous hunafa, c'est-à-dire sur la religion de Ibrahim alayhi salam. Et c'est les diables qui leur sont venus et les ont égarés. Donc il y a comme une sorte de contradiction. Pour comprendre cela, il faut comprendre le mot dalu, égaré. Dans surat al-Duha, pour les frères qui assistent donc au cours le vendredi, on avait dit que al-dalal dans le Coran, il a trois sens. Afin de comprendre donc cela comme il faut. Donc Allah subhanahu wa ta'ala dans surat al-Duha, en parlant de son prophète, wa wajadaka dalan fahada, il t'a trouvé égaré et il t'a guidé. Donc il y a trois sens. La première le premier des sens, c'est le fait de ne pas avoir de science. Lorsque la personne n'a pas de science, elle est égarée. Comme ici. Le prophète sallam au départ n'avait pas de science. Allah subhanahu wa ta'ala lui a appris. Ma kunta tadri mal kitab wa la iman. Allah a dit en parlant de son prophète, tu ne savais pas ce qu'était le livre ni la foi. Et Allah subhanahu wa ta'ala lui a enseigné. Donc ça c'est le premier sens, et c'est le sens qui est dans ce hadith. Le deuxième sens, ad-dalal, l'égarement, c'est l'égarement religieux. De la croyance vers la mécréance. Ça c'est également dans d'autres versets comme غَيْرِ الْمَغْضُوبِ عَلَيْهِمْ وَلَا الضَّالِينَ en surat al-Fatiha. Ni le chemin de ceux qui ont donc déclenché la colère d'Allah, ni les égarés. Donc, ce sont les égarés qui sont mécréants. Et le troisième sens, c'est le fait d'être enterré, le fait d'être caché. Allah nous dit وَقَالُوا أَإِذَا ضَلَلْنَا فِي الْأَرْضِ أَإِنَّا لَفِي خَلْقٍ جَدِيدٍ dans surat al-Sajda. Lorsque nous serons enterrés sous terre, est-ce que nous allons être ramenés à une nouvelle création? Donc c'est ce sens-là qui est dans ce hadith. C'est-à-dire que tout le monde est égaré. Dans ce sens, perd tout le monde, personne n'a de science. Et c'est de la manière dont est créé l'homme. Wallahu akhrajakum min butuni ummahatikum la ta'lamuna shay'an. Allah vous a fait sortir du ventre de vos mères, vous ne connaissez rien, et vous a donné le sam', l'ouïe, l'absar, la vue, wal-af'ida, dans le cœur, le fait de pouvoir penser avec son cœur. La'allakum tashkurun, afin que vous soyez reconnaissants. C'est-à-dire, l'homme, il est créé donc sur al-fitra, donc sur le fait d'être prêt à accepter l'islam. Donc l'islam, c'est la religion de la nature originelle. L'homme, il a en lui un penchant pour l'islam, un penchant pour l'adoration d'Allah subhanahu wa ta'ala seul. Mais il faut qu'il apprenne cet islam. C'est-à-dire, dans son intérieur, il a cela, sa préparation à accepter, mais il faut qu'ensuite il apprenne, sinon il reste égaré. Et si, pire encore, avant qu'il apprenne, d'autres personnes l'égarent comme ses parents, il sera alors mécréant. Mais en lui, il a forcément cela. Fastahduni ahdikum. Il nous dit, demandez-moi d'être guidé afin que je vous guide. Donc l'homme, il a besoin donc d'être guidé. Il a besoin d'être guidé. Il a plus besoin d'être guidé, notre besoin d'être guidé est supérieur à notre besoin de nourriture. L'homme, à tout instant, il a besoin qu'Allah subhanahu wa ta'ala le guide. La guider, donc, il y a deux sortes de guider. Donc, il y a une guidée générale, à partir du moment où la personne est musulmane, elle a été guidée. Et il y a aussi à guider le fait donc de suivre le droit chemin. Donc, les musulmans, ils ne sont pas tous au même niveau sur la foi et la piété. Ce qui prouve notre besoin à être guidé, le fait qu'Allah subhanahu wa ta'ala nous ordonne à chaque raka'a de réciter Al-Fatiha. Et parmi les versets de Al-Fatiha, il y a le verset qui est Ihdina sirat al-mustaqim, guide-nous vers le droit chemin. On récite cela deux fois, salat sobh, quatre fois pour Dhuhr, quatre fois pour l'Asr, trois fois pour le Maghrib et quatre fois pour l'Aïcha. Et si la personne fait en plus des prières surérogatoires, elle demande encore plus à Allah subhanahu wa ta'ala d'être guidée. Donc également, il est permis donc de dire aux gens d'invoquer Allah qu'il guide les gens, qu'il nous guide nous-mêmes et qu'il guide les gens. C'est pour ça que lorsque la personne elle éternue, elle doit dire Alhamdulillah. Et celui qui l'entend, il doit répondre Yarhamukallah. Parfois également dans cette mosquée, il y a des gens qui éternuent Je ne sais pas si c'est par honte ou quelque chose, ils ont peur de dire Alhamdulillah. Là, il faut dire Alhamdulillah. Afin que ton frère, il te dise Yarhamukallah. Sinon, ils le disent, pardon, on ne le dit pas. On ne dit pas, mais tout le monde y perd. Tout le monde y perd. Ala tuhibbuna an yaghfira Allahu lakum. Vous ne voulez pas rentrer dans la miséricorde d'Allah subhanahu wa ta'ala? Vous ne voulez pas que ton frère te dise qu'une centaine de personnes disent Yarhamukallah? Et lorsque la personne qui l'a entendu lui dit Yarhamukallah, il doit dire Yahdikumullah wa yuslihu balakum, ça, qu'Allah vous guide et améliore votre situation. Également, le prophète disait souvent Allahumma inni as'aluka al-huda wa at-tuqa wa al-afafa wa al-ghina. Il demandait à Allah subhanahu wa ta'ala la guider et la piété. Bref, toujours le musulman, il faut qu'il demande à Allah subhanahu wa ta'ala de le guider. Donc, les invocations où le prophète sallallahu alayhi wa sallam invoquait d'être guidé, il y en a de très nombreuses. Elles sont très nombreuses. كلكم ضالون إلا من هديته فاستهدوني أهديكم يا عبادي كلكم جائع إلا من أطعمته فاستطعموني أطعمكم يا عبادي كلكم عار إلا من كسوته فاستكسوني أكسكم يا عبادي إن الله عز وجل يطلب منا أن ندعوه في جميع حوائجنا ندعوه في جميع حوائجنا حتى في الطعام والشراب حتى في الملح في الطعام والشراب والكسوة معظم الناس يسألون الله سبحانه وتعالى المغفرة والرحمة وستر العيوب والأموال لكن المسلم أن يسأل الله سبحانه وتعالى حتى الأمور يعني الحقيرة في أعيننا الأموال أي نعم يمكن الإنسان النبي صلى الله عليه وسلم يقول أنا ما أسألك الهدى والتقى والعفاف والغنى الناس من يقول أن الغنى هو الأموال الناس من يقول هو غنى النفس كان السلف رحمهم الله يسألون الله سبحانه وتعالى كل شيء حتى ملح في العجين كانوا يسألونه من الله سبحانه وتعالى حتى يعني شسع النعال إذا انقطع كانوا يسألون الله سبحانه وتعالى أن يستبدله المهم المسلم عليه أن يسأل الله سبحانه وتعالى كل شيء يقول النبي صلى الله عليه وسلم إن الله تعالى لا يتعاظمه شيء الله سبحانه وتعالى باستطاعته أن يعطيك يعني سيأتينا في لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم قاموا في صعيد واحد فسألوا الله سبحانه وتعالى ما نقص ذلك من ملكه شيء المسلم أن يسأل الله سبحانه وتعالى كل شيء حتى حوائجه اليومية من الطعام والشراب والكسوة وهذا يدل على افتخار العبد وحاجته إلى الله سبحانه وتعالى في كل شيء حتى يكون القلب في تعلق دائم مع ربه سبحانه وتعالى. Donc ensuite, il nous dit: Ô mes serviteurs, vous êtes tous affamés, sauf celui que je nourris. Sollicitez donc de moi votre nourriture, je vous nourrirai. Ô mes serviteurs, vous êtes tous nus, sauf celui que j'ai vêtu. Demandez-moi donc de vous vêtir, je vous habillerai. Donc, Allah subhanahu wa ta'ala nous incite à l'invoquer dans toutes les choses, que ce soit dans les choses religieuses que dans les choses matérielles. Les musulmans, alhamdulillah, ils font beaucoup d'invocations, ils lèvent leurs mains vers Allah subhanahu wa ta'ala pour demander certaines choses. Mais certaines choses, il y a très peu de personnes qui les demandent à Allah subhanahu wa ta'ala. Allah nous dit ici: demandez-moi votre nourriture, je vous la donnerai. Demandez-moi vos vêtements, je vous les donnerai. C'est pour ça que les pieux prédécesseurs, rahmatullah, ils demandaient à Allah subhanahu wa ta'ala toutes les choses. Du sel, s'ils en avaient besoin. Des lacets de chaussures, s'ils en avaient besoin. Bref, des choses infimes. Afin que le musulman il soit toujours en lien avec Allah subhanahu wa ta'ala. C'est bien d'invoquer Allah subhanahu wa ta'ala, de demander le pardon, de demander le paradis. Toutes ces choses-là, il faut les demander. Mais il faut également être plus encore en lien avec Allah subhanahu wa ta'ala, même dans les choses infimes. Dans un vêtement décousu, on demande à Allah subhanahu wa ta'ala qui nous aide à en avoir un nouveau. Donc il nous dit, vous êtes tous affamés, sauf ce que je nourris, sollicitez donc de moi votre nourriture, je vous nourrirai. Ô mes serviteurs, vous êtes tous nus, à l'exception de ceux, que j'ai vêtus, demandez-moi donc de vous vêtir, je vous habillerai. Ô mes serviteurs, vous péchez la nuit. ويا عبادي إنكم تخطئون بالليل والنهار وأنا أغفر الذنوب جميعا فاستغفروني أغفر لكم. هذه صفة للإنسان أنه يخطئ بالليل والنهار. معظم الناس يخطئون بالليل والنهار يرتكبون ما حرم الله سبحانه وتعالى بالليل وكذلك بالنهار ومع ذلك فمغفرة الله سبحانه وتعالى أعظم من هذه الذنوب. سيأتينا في حديث في نهاية الكتاب، لو بلغت ذنوبك عنان السماء، يعني سحاب السماء، ثم استغفرتني غفرت لك. ويقول الله عز وجل في كتابي، قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه الغفور الرحيم. نبئ عبادي أني أنا الغفور الرحيم وأن عذابي هو العذاب الأليم. ويقول النبي صلى الله عليه وسلم كل بني آدم خطأ وخير الخطائين التواب. وفي الصحيحين يقول النبي صلى الله عليه وسلم من حديث أبي هريرة أن يقول إن عبدا أذنب ذنبا إن عبدا أذنب ذنبا فقال يا ربي إني أذنبت ذنبا فاغفر لي. فقال الله عز وجل غفرت لك لأن لي عبدي يعلم أن له ربا يغفر لا يغفر الذنوب إلا هو وإنه يأخذ بالذنب. الله عز وجل يحب من عباده أن يستغفروا بعد ذنوبهم. ويقول النبي صلى الله عليه وسلم لو أنكم تذنبون ثم لو أنكم تذنبون لذهب الله بكم وأتى بقوم يذنبون ثم يستغفرون الله سبحانه وتعالى. ويقول النبي صلى الله عليه وسلم لله أرحم بعباده من هذه بولدها. كان النبي صلى الله عليه وسلم بعد غزوة من الغزوات أصاب سبي يعني أسارة الغزوة. فكانت امرأة تطوف على الأسرى تبحث عن ولد لها صغير، فكلما وجدت طفلا ألصقته بصدرها حتى وجدت ولدها فألصقته وألقمته ثديها حتى يرضع. فقال النبي صلى الله عليه وسلم أترون هذه طارحة ولدها في النار وهي قادر يعني ألا تفعل؟ قالوا لا. فقال النبي صلى الله عليه وسلم الله أرحم بعباده من هذه بولدها. حديث عند البخاري. فالله عز وجل يقول إنكم تخطئون بالليل والنهار وأنا أغفر الذنوب جميعا فاستغفروني أغفر لكم. وكان النبي صلى الله عليه وسلم مع أن الله سبحانه وتعالى قد غفر له ما تقدم بذنبه وما تأخر يستغفر الله. كان النبي صلى الله عليه وسلم يستغفر الله، يقول إني أستغفر الله سبحانه وتعالى في اليوم أكثر من 70 مرة وفي رواية 100 مرة. فعلينا أن نقتدي بالنبي صلى الله عليه وسلم وأن نستغفر الله سبحانه وتعالى. Donc il nous dit ensuite: Ô mes serviteurs, vous péchez, commettez des péchés nuit et jour, et c'est moi qui pardonne tous les péchés. Implorez donc mon pardon, je vous pardonnerai. Donc l'homme il commet des erreurs, de sa nature il commet des erreurs. Donc, on va dire, ça me dit Kullu bani Adam khatta. Tous les enfants d'Adam commettent des erreurs, mais les meilleurs de ces gens, c'est-à-dire ces pécheurs, les gens qui commettent des erreurs, c'est ceux qui se répandent à Allah subhanahu wa ta'ala. Et la miséricorde d'Allah subhanahu wa ta'ala, son pardon, est supérieur à nos péchés. Allah dit dans le Coran, La taqnatum min rahmatillah. Ne désespérez pas de la miséricorde d'Allah. Inna Allah yaghfiru dhunuba jami'a. Allah pardonnera tous les péchés. Innahu al-ghafuru ar-rahim. C'est lui le pardonneur, le miséricordieux. Et Allah subhanahu wa ta'ala, à la fin donc de ce livre, le hadith numéro 42, donc il y a hadith Anas, qui est également hadith Qudsi, où Allah subhanahu wa ta'ala nous dit Ô fils d'Adam, si tes péchés atteignaient les nuages des cieux, tellement nombreux qu'ils atteignent les nuages des cieux, et qu'ensuite tu sollicitais mon pardon, je te l'accorderai. Donc c'est à la fin de ce livre, il y aura ce hadith. Donc pour nous montrer la grandeur du pardon d'Allah subhanahu wa ta'ala. Et le prophète sallallahu alayhi wa sallam, il nous dit que il y a un serviteur donc qui a commis un péché et qui a dit « Oh mon Seigneur, pardonne-moi mon péché. » Allah subhanahu wa ta'ala lui pardonne car ce serviteur sait qu'il a un Seigneur qui donc pardonne le péché et également châtie à cause de ses péchés. Donc le musulman il soit entre les deux, qu'il sache les deux. Qu'il sache qu'Allah subhanahu wa ta'ala pardonne les péchés et en même temps qu'il peut châtier pour les péchés. Mais malgré cela, Allah subhanahu wa ta'ala, sa miséricorde est très grande. Un jour, le prophète sallallahu alayhi wa sallam, donc après une bataille, avait ce qu'on appelle donc des prisonniers de guerre. Après une bataille, il y a toujours des prisonniers. Et il y avait une femme qui cherchait son enfant. Et à chaque fois qu'elle trouvait un enfant, elle le collait à sa poitrine. Jusqu'à qu'elle trouve son enfant, elle a alors allaité. Le prophète sallallahu alayhi wa sallam lui a alors dit à ses compagnons, est-ce que vous pensez que cette femme-là jetterait son enfant dans le feu alors, si elle peut ne pas le faire? Les gens ont dit non. Le prophète a alors dit, Allah subhanahu wa ta'ala a plus de miséricorde pour ses serviteurs que cette femme pour son enfant. Allah a plus de miséricorde pour ses serviteurs que cette femme pour son enfant. Donc il faut que le musulman donc, demande pardon à Allah subhanahu wa ta'ala. Le prophète sallallahu alayhi wa sallam, comme c'est très célèbre, il demandait à Allah subhanahu wa ta'ala pardon plus de 70 fois, comme dans le Sahihain. Et dans le Sunan, le Nasa'i, 100 fois. Donc il faut prendre exemple sur le prophète sallallahu alayhi wa sallam et dire souvent, donc astaghfirullah, astaghfirullah, ou bien par les œuvres qui montrent que la personne demande pardon à Allah subhanahu wa ta'ala. ثم يقول يا عبادي إنكم لن تبلغوا ضري فتضروني ولن تبلغوا نفعي فتنفعوني. الإنسان لا يستطيع أن يضر الله سبحانه وتعالى في أي حال من الأحوال، حتى المعاصي لا تضر الله سبحانه وتعالى. يقول موسى وقال موسى إن تكفروا أنتم ومن في الأرض جميعا فإن الله لغني حميد. لو كان الناس كلهم كفار فإن الله سبحانه وتعالى يضره ذلك بشيء. وقال تعالى ولا يحزنك الذين يسارعون في الكفر. كان النبي صلى الله عليه وسلم يحزن لما يرى كفر الكفار. فقاله ربه سبحانه وتعالى ولا يحزنك الذين يسارعون في الكفر إنهم لن يضروا الله شيئا يريد الله ألا يجعلهم حظا في الآخرة ولهم عذاب عظيم. وكذلك يقول الله سبحانه وتعالى ومن ينقلب على عقبيه فلن يضروا الله شيئا. فالله عز وجل لا تنفعه طاعة الطاعين ولا تضره معصي العصاة. إن الله عز وجل غني حميد. لن تبلغوا ضري فتضروني ولن تبلغوا نفعي فتنفعوني. ولهذا سيقول في نهاية الحديث: يا عبادي إنما هي أعمالكم أحصيها لكم ثم أوفيكم إياها. هذه الأعمال إن أطاع الله سبحانه وتعالى لا تنفع رب العالمين، وإن عصيته فإنك لا تضره شيئا. الله سبحانه وتعالى dit ensuite: ô mes serviteurs, vous ne sauriez me nuire et vous ne sauriez m'être utile en cherchant mon profit. Donc le musulman, il faut savoir que Allah subhanahu wa ta'ala se passe de nos œuvres. Se passe de nos œuvres, nos bonnes comme nos mauvaises. Il ne faut pas que le musulman il pense que Allah subhanahu wa ta'ala lui sont utiles nos adorations. Non. Si tout le monde était mécréant, donc ça va venir aussi, ensuite il va y avoir donc l'explication de cela, cela ne diminuerait pas de la puissance d'Allah, de sa grandeur, de son royaume et de sa science et tout ce qu'il possède de manière parfaite. Et cela est cité dans le Coran. Allah nous dit: وَلَا يَحْزُنْكَ الَّذِينَ يُسَارِعُونَ فِي الْكُفْرِ. Allah répond à son prophète en lui disant: ne sois pas attristé par ceux qui accourent vers la mécréance. إِنَّهُمْ لَنْ يَدُرُّ اللَّهَ شَيْئًا. Ils ne peuvent nuire à Allah subhanahu wa ta'ala en aucun cas. Également Allah subhanahu wa ta'ala dit: وَمَنْ يَنْقَلِبْ عَلَىٰ عَقِبَيْهِ فَلَنْ يَدُرُّ اللَّهَ شَيْئًا. Celui qui retourne en arrière pendant les batailles, il également ne nuit pas à Allah subhanahu wa ta'ala, il ne nuit qu'à lui-même. Et Moussa dit: وَقَالَ مُوسَىٰ إِنْ تَكْفُرُوا أَنْتُمْ وَمَنْ فِي الْأَرْضِ جَمِيعًا فَإِنَّ اللَّهَ لَغَنِيٌّ حَمِيدٌ. Moussa a dit à son peuple: si vous abandonnez la croyance, si vous mécroyez, vous et toute la terre, فَإِنَّ اللَّهَ لَغَنِيٌّ حَمِيدٌ. Allah est puissant et digne de louange. Bref, donc l'homme ne nuit ni à Allah subhanahu wa ta'ala, ni ne lui est utile. Donc ses œuvres, c'est pour lui-même. Donc c'est pour ça qu'à la fin du hadith, Allah nous dit: ô mes serviteurs, ce sont vos actes dont je tiens compte, et c'est selon eux que je vous rétribuerai. Aussi, celui qui en récolte du bien, qui louange Allah, quant à celui qui recueillera autre chose que cela, qui ne s'en prenne qu'à lui-même. Sallallahu ta'ala, anja'ana liman yastami'una al-qawla fa yattabi'una ahsana. Allahumma inna nas'aluka al-huda wa al-tuqa wa al-afafa wa al-ghina. Sallallahu ala nabiyyina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Wa akhiru da'wana alhamdulillahi rabbil alamin.